ಅಂಜಲಿ ಅಂಜಲಿ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಅಂಜಲಿ ಅಂಜಲಿ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಹೂವಿನ ಪಾದತ್ತಿ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಪೊನ್ನೀ ಉನ್ ಪೆಯರುಕ್ಕು ಪೊನ್ನಾಂಜಲಿ ಕಣ್ಣೀ ಉನ್ ಕುರಲುಕ್ಕು ಗೀತಾಂಜಲಿ ಕಣ್ ಕಾಣ ಅಳಗುಕ್ಕು ಕವಿತಾಂಜಲಿ ಅಂಜಲಿ ಅಂಜಲಿ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಅಂಜಲಿ ಅಂಜಲಿ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಹೂವಿನ ಪಾದತ್ತೆ ಪುಷ್ಪಾಂಜಲಿ ಪೊನ್ನೀ ಉನ್ ಪೆಯರುಕ್ಕು ಪೊನ್ನಾಂಜಲಿ ಕಣ್ಣೀ ಉನ್ ಕುರಲುಕ್ಕು ಗೀತಾಂಜಲಿ ಕಣ್ ಕಾಣ ಅಳಗುಕ್ಕು ಕವಿತಾಂಜಲಿ காதல் வந்து தீண்டும் இருவரும் தனித்தனி காதலின் பொன் சங்கிலி இணைத்தது கண்மணி கடலிலே மழை வீழ்ந்த பின் எந்த துளி மழை துளி காதலில் அது போல நான் கலந்திட்டேன் காதலி திருமகள் திருப்பாதம் பிடித்து விட்டேன் தினம் ஒரு புது பாடல் வடித்து விட்டேன் அஞ்சலி அஞ்சலி என் உயிர் காதலி பூவில் உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி பொன்னில் உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணில் உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி பாதத்தி புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணீ உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி புஷ்பாஞ்சலி பொன்னி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி கண்ணீ கேட்கும் குரலுக்கு கீதாஞ்சலி, கண்காண அழகுக்கு கவிதாஞ்சலி. அதிசயம் இல்லையே அஞ்சலி பேரை சொன்னே நவிழ்தது முல்லையே. கார்த்திகை மாதம் போனால் கடுமழை இல்லையே, கண்மணி நீ இல்லையே, கவிதைகள் இல்லையே. நீ என்ன நிலவோடு பிறந்தவளா, பூவுக்குள் கருவாகி வளர்ந்தவளா. புஷ்பாஞ்சலி பொந்தி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவி உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொந்தி உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணி உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழ.